என் காதலே, என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தந்தார், ஒரு அர்த்தம் அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, புல்லாங்குழல் தா வாசிக்கிறேன். அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, புல்லாங்குழல் தா வாசிக்கிறேன். அவளது அருகில் இருந்தால் போதும் ஆண்டவனை நான் யாசிக்கிறேன். ஒரு கோடி பூக்கள் தான் ஒன்றாக பூத்தாலும் அவள் சிரிக்கும் அழகுக்கு ஈடாகுமா? மடைவிட்ட பின்னாலும் மரக்கிளைகள் தூறுபடி அது போல நானும் தான் வேணமா? ஆயிரம் பெண்கள் அருகில் வார்த்தைகள் இல்லை, அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, புல்லாங்குழல் தா வாசிக்கிறேன். அடிக்கடி அந்த உதடுகள் ரெண்டும் திரும்பி சொல்வது அவள் பெயர் தான், அடிக்கடி அந்த கால்கள் தானாய் திரும்பி செல்வது அவள் தெருதான், அவள் தெருதான். முதல் முதல் பிடித்த பட்டா பூச்சி கைவிட்டு போகும் மறக்காது, முதல் முதல் பார்த்த வானவன் கலையும் வண்ணங்கள் என்றும் கலையாது. நீர் பாக்கிடையாது கோயிலில் வருகிற வாசனை போல முதல் காதல் என்று அழியாது, அழியாது. அவளும் எனக்கு இன்னொரு தாய்தான், அவளிடம் கோபம் கிடையாது. கண்ணீர் துளிகள் இதயத்தில் விழுந்தும் அவளது உருவம் அழியாது, காற்றோடு அவளது வாசம் வருகிறது. அவளை பாடிட வார்த்தைகள் இல்லை, புல்லாங்குழல் தா வாசிக்கிறேன். அவளது அருகில் இருந்தால் போதும் ஆண்டவனை நான் யாசிக்கிறேன்.